वेदान्ताचार्यर्योनिधत्तां கடைசி மூணு சூத்திரங்கள் இந்த அதிகரணத்துல புருஷார்த்த அதிகரணத்துல இத வந்து போன சூத்திரத்துல அதாவது பதினேழாவது சூத்திரத்துல மூர்த்தலேசி சப்தேகி அப்படின்னு சூத்திரம் அந்த சூத்திரத்துல என்னதாச்ச யதீஸ்வரால் இருக்காது சன்னியாசிகள் அவளுக்கு கூட பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு அவளுக்கு அதிகாரம் உண்டு சொன்னதுனாலேயே பிரம்ம வித்தியானது கர்மாவுக்கு அங்கம் இல்லை ஏன்னா அந்த சன்னியாசிகளுக்கு அதிகம் கிடையாது எனக்கு கிரகணி எல்லாம் விட்டுட்டு வரோம் இல்ல பிரம்மகிரி ஆசிரமத்திலே விட்டுடுறா எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசாசிரமம் வாங்கிக்கிறா அப்படி இருக்கே கிரகணியே இல்லையே ஒரு மனைவியின் கிரகணி இருந்தாக்கா பத்தினி இருந்தாக்கா அவளை கொண்டு அதையும் அனுப்பிக்க முடியும் ஆதாரம் பண்ணி எல்லாம் பண்ணலாம் இங்க யதீஸ்வர ஆளுக்கார் இல்லையோ இல்லையோ அதனால அக்னி இல்லை அக்னி இல்லாததுனால அவளுக்கு கிரியை கிடையாது கர்மாவே இல்லை ஆனால் பிரம்ம வித்தியை அவள் அனுப்பிக்கிறா அப்படி இருக்க பிரம்ம வித்தியானது கர்மாவே இல்லை அங்க எப்படி அங்கமாகணும் அதுவே வராது அவனாலேயே தெரிஞ்சுக்கணும் பிரம்ம வித்தியன்றது தனி கர்மாங்கிறது தனி அந்த கர்மா பிரம்ம வித்தியைக்கு அங்கமா இருக்க முடியும் ஆனால் கர்மாவுக்கு பிரம்ம வித்தியானது அங்கமாக இருக்க முடியாது எதீஸ்வராளுக்குலாம் பிரம்ம வித்தியில அதிகாரம் இருக்கு அப்படின்றதுனாலேயே அது அப்படின்ட்டு இந்த ஒரு யுக்தியை சொல்லி சாதிச்சுட்ட அதன் இவர் ஆக்ஷேபிக்கிறாரு சன்னியாசிகள்னு ஒரு தர்மம் இருக்குதா சன்னியாச ஆசிரமம் ஒரு தர்மம் இருக்குதா அப்படி தர்மமே இல்லை அது இருந்தா தானே நீ சொல்ல முடியும் அந்த மாதிரி தர்மமே கிடையாது வர்ணம் ஆசிரமம்ன்றோம் வர்ணம்னா என்ன அர்த்தம் பிராமண க்ஷத்ரிய விசேஷத்ராய் அப்படின்றது வர்ணம் அதனுடைய ஆசிரமங்கள் எல்லாருக்கும் ஆசிரமம் உண்டு ஆசிரமம் பிரம்மச்சரிய ஆசிரமம் நம்ம மூணு வகையில் நடக்கும் அதாவது பிராமண க்ஷத்ரிய வைசியால் மூணு பேருக்கும் இது உண்டு ஆசிரமம்ன்றது பிரம்மச்சரி பிரம்மச்சாரிய பிரம்மச்சரிய ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் வானப்பஸ்தாசிரமம் சன்னியாசாசிரமம் நாலும் நமக்கு உண்டு பிராமண க்ஷத்ரிய வைசியால் அப்படின்னு நீ சொல்றியா அந்த சன்னியாசாசிரமம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம் பிரமாணம் சொல்லு பிரமாணத்தை சொன்னாத்தான் நான் ஒத்துக்க முடியும் இங்க என்ன பிரமாணம் இருக்கு அப்படின்னு அவன் கேட்கிறா அதற்கு பதில் சொல்லணும் அவர் ஜெயமணி கேட்கிற இல்ல அந்த வாக்கியம் இருக்கு திரயோதர்ம ஸ்கந்தாஹ ஏகேனே அரண்யே ஸ்ரத்தா தபயத்தி பாசதே அப்படின்னு இருக்கு திரயோதர்ம ஸ்கந்தாஹ பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரசனம் சன்னியாசி சேர்ந்து ஒருத்தர் அதாவது ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சமமான தர்மங்கள் அதனால இந்த திரையோ தர்மஸ்கந்தாக தர்மஸ்கந்தாக தர்மத்துக்கும் மார்க்கம் அர்த்தம் மூணு விதமான மார்க்கம் இருக்கு திரையோ தர்மஸ்கந்தாக மூணு விதமான மார்க்கமானது இது சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த மாதிரி இருக்கு திரையோ தர்மஸ்கந்தாக நாரணிச்சி பதனம் திதீயம் எல்லாத்தையும் சொல்றேன் முதல்வது இரண்டாவது மூணாவது யஜ்யமா அத்தியனம் இப்படின்னா இருக்கு அதெல்லாம் இருக்கிறதுனால இத வந்து சன்னியாசாசனம் உண்டாச்சு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் அதுக்காக என்ன சொல்றா பிரயோதன்மஸ்கந்தாக இருக்கு அது அனுவாத ரூபமாக தான் இருக்கு அனுவாத ரூபம் என்ன இருக்கும் விதிப்பத்தியம் கட்டளை இடைகிற சொல் இல்லை அங்க மூணு ஆசிரமங்கள் இருக்கட்டும், அதனால இல்லை இருக்கு அப்படின்னு அப்படின்னு அனுமானம் அர்த்தம். நமக்கு தெரியாதது சொன்னாத்தான விதி, தெரிஞ்சது சொல்றது. அதாவது காத்தடிக்கிறது, மழை வருது, குளத்துல ஜனம் இருக்கு, ஏரிக்கிற இடம் மாங்கா இருக்கு, இப்படின்னு போய் சொல்றா. இந்த வாக்கியங்கள்லாம் விதிப்பத்தியம் கிடையாது. விதிப்பத்தியம் கட்டளை சொல்லி இல்லாததுனால எல்லாமே என்னது அப்படின்னாக்கா அனுவாத ரூபமா தான் இருக்கு. அனுவாத ரூபமா இருக்கிறதுனால இதை போய் நாம எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த மாதிரி அவசரம் இருக்குன்னு விதிச்சிருக்கா, சன்னியாசாசனம் அனுப்பிக்க வேணும், கிரகஸ்தாசனம் அனுப்பிக்க வேணும், வானப்பிரஸ்தாசனம் அனுப்பிக்க வேணும் அப்படின்னு இருக்கா? அது இல்லை. அதாவது என்ன, எதுக்கு இதை வர ஆட்சேபிக்கணும் அப்படின்னாக்கா, மீனவர்களுக்கு கர்ம பிரதானம், கர்மாவ பிரதானம், கர்மா பிரதானம் சொல்லுவோம். அவளுக்கு என்ன வேணும், அக்னி வேணும். அக்னி வேணும்னாக்கா கிரகணி இருக்கணும். கிரகணி இருந்து அந்த கிரகணியோட சேர்ந்து அக்னி அவன் சம்பாதிக்கிறான், ஆதானம் பண்ணி அக்னி அவன் சம்பாதிச்சுக்கிறான். இதுதான் கர்மம். அதனால கர்மாவ பிரதானமான அவன் சொல்றேன். அந்த கர்மாவே இல்லை சன்னியாசிகளுக்கு, அப்படிப்பட்ட அவசரம் எதுக்கு? அது தேவையில்லை. அதனால பிரயோகர்மஸ்கந்தாகிறத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, பொதுவா ஒரு அனுவாதம் பண்ணப்பட்டிருக்கு. அதனால அது கூட எப்படி அப்படின்னாக்கா, அந்த அவசரம் எல்லாம் அங்க வச்சுக்க வேண்டாம். பொதுவா பிரம்ம வித்தியானது ஸ்தோத்திரம் பண்ணப்படுறது, ஸ்தோத்திரம் தான் பண்ணப்படுறது. ஸ்தோத்திரம் பண்ணது எத்தனையோ சொல்லுவோம். அனுவாதம், அனுவாத வாக்கியங்கள்லாம் எதையோ நல்லி சொல்லிட்டு போகும். அது மாதிரி சொன்னா இப்போ அதுக்கு வந்து இது கிடையாது, அதுக்குள்ள அர்த்தம் கிடையாது. ஸ்தோத்திரம் பண்ணச்சு நாம எவ்வளவோ பண்றோம், குழந்தைகளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றோம், ஆச்சாரியாவை ஸ்தோத்திரம் பண்றோம். ஆச்சாரியாவை ஸ்தோத்திரம் பண்ணச்சு எங்க ஆச்சாரிய சுதந்திர சுதந்திரர் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து அபச்சார பண்ணிதான் வச்சுக்க வேண்டாம். சதந்திர சுதந்திரம் தேசியம் ஒன்றுதான். அதுக்கு முன்னாடி வந்த ஆச்சாரியர் நாரதிகள் எந்திரமான பின்னாடி வந்தவன்னா சதந்திர சுதந்திரம் கௌரவ வெளிப்பாடு, கௌரவ வெளிப்பாடு. நம்ம ஆச்சாரியரை அப்படி கௌரவிக்கிறோம் நினைக்கிறோம், அதனை மாத்திரம்தான் அது போகணும். அதை வச்சுட்டு ஒரேடியா பண்ணக்கூடாது. எதுவுமே ஆண்டவனே சாய்ப்பார், இப்ப இருக்கிற ஆண்டவன் விஷ்ணு உத்மானவனே என்கிட்ட சாய்ச்சிருக்க, சபையிலேயே ஒரு அவரு சாய்ச்சிட்டார். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ற அவ்வளவுதான், வெறும் ஸ்தோத்திரம். நிஜமாவே இது ஒரே மனுஷன் தான் அவர் சாய்ச்சிக்கிற விஷயம். அது இதே கிரகஸ்தாசிரமத்திலே இருந்தா பண்ணுவாளா? அவர் சந்தியாசியமாகவே எல்லாரும் சொல்றா அப்படின்னு சாய்ச்சாங்க. அதாவது என்ன சொன்ன, நம்ம வந்து ஆச்சாரியால முகஸ்துதி பண்ணக்கூடாது, சோதனம் பண்ணலாம், சோதனம் பண்ணிட்டே தான் இருக்கணும் ஆச்சாரியால. அதுதான் நம்ம சுரூபம். அந்த சுரூபம் எப்படி அப்படின்னா இருக்கிறதோ இல்லையோ. பெருமாளுக்கு மட்டும்தான் எல்லா ஸ்தோத்திரங்களும் குறவே நம்ம பண்றதெல்லாம். நீங்க எல்லாரும் மனுஷால்தான், அதனால குறைபாடுகள் இருக்கலாம். இதை வந்து நான் அபிசாரப்படுறதா நினைச்சிக்க வேண்டாம். ஏன்னா எல்லா ஆச்சாரியாலும் நமக்கு வசதி, தெய்வ பிரதிபத்தி இருக்கணும். எங்க ஆச்சாரியர் திருமாலே எனக்கு அப்படிதான், எனக்கு ஐயா வருஷம் எனக்கு திருமாலே, எங்க தாசாச்சாரத்துவம் திருமாலே, என்ன சார்த்தம் எல்லா ஆச்சாரியாலும் எனக்கு திருமாலே தான் எனக்கு. அதையும் அந்த விஷயத்துல சிறுகுண சந்தேகம் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட பிரதிபத்தி தான் நமக்கு இருக்கு. அதனால நம்ம கொண்டாடுறோம் ஆச்சாரியால. ஆனால் ஸ்தோத்திரம்னு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது இருப்பது இல்லாதது எல்லாமே இருக்கும். அது மாதிரிதான் ஸ்தோத்திரம்ங்கிறது. அதாவது ஸ்தோத்திரத்தை வந்து சொல்லச்ச ஒரு விஷயம் சொல்ற, இந்த மாதிரியோட சொல்லாதே தெரிஞ்சிருப்போம். முக்கியார்த்த ஸ்தோத்திரம், முக்கியமான ஸ்தோத்திரம் இருக்கு, லட்சணையாவும் இருக்கும், ஏதோ ஒரு அம்சம் இருக்கு. ராஜா ஒரு தேசத்துக்கு ராஜா இருக்கா, அந்த ராஜா பார்த்தா என்ன சொல்லுவோம், நீ மூன்று லோகத்தையும் ஒரு முறையில் ஆகிறாய், திருபுவன சக்கரவர்த்தின்ட்டு சோழ சாம்ராஜ்ய ராஜாக்களை பத்தி எழுதியிருக்கா. திருபுவன சக்கரவர்த்தி மூன்று வகையும் ஒரு குறையில் ஆழ்ந்து ஆந்திராக்காரெல்லாம் சப்த சாதனாந்தாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். ராஜாண்டுக்கு ஒண்ணு அது சொல்லச்ச கொஞ்சம் மேல ஏறிட்டு சொல்றோம். இந்த மாதிரி ஸ்தோத்திரங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தூரம் எடுத்துக்கணுமோ அவ்வளவு தூரம் எடுத்துக்கணும். இந்த ஆண்டவன் வந்து பெங்களூருக்கு எழுத இப்ப இருக்கிற ஆண்டான், அப்போ இந்த விதை எழுதியிருந்தா ரொம்ப அழகா இருந்தா அதை பத்தி ஆகும் இருந்தா உடனே ஆண்டவன் எனக்கு போன் பண்ணி சொன்னார், அந்நாய அதிசயோக்தி அப்படின்னு நியாயமான அதிசயோக்தி இல்லை, அந்நாய அதிசயோக்தி. நான் சொன்னேன் ராமணாச்சாரன் ஒருத்தர் இருந்த அவரை பத்தி யாருமே எழுதுல. இப்போ ஒரு ஆச்சாரிய பீடத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாம் ஆட்சத்தில் பன்னிரெண்டாவது பீடாதிபதி அந்த மகான பத்தி எழுதியிருக்கார். அதனால இது வந்து அதிசயோக்தி அந்நாய அதிசயோக்தி சொல்லக்கூடாது. ஒரு ஆச்சாரியனை பற்றி சிஷியம் எழுத வேண்டியது சிறப்பம், அவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது சிறப்பம், அதே எழுதப்பட்டது. அதனால இதெல்லாம் வந்து ஸ்தோத்திரம் தாய் மூணு தர்மத்துக்கு மூணு மனுஷங்கள் இருக்கு, அவ அமிர்தத்தை அறிஞ்சிடுவா அப்படி அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்மளே சொல்றோம். வாசிருக்கேன் நாம செஞ்சிருக்கேன் பத்தி மதஸ்து எவன் வச்சுக்கா நடக்க பார்த்து பீதி கொடுத்தாரா அதே விஸ்வத்திரம் இருக்கிறார். ரங்கமூ ரோணன் கிருஷ்ணன் விஷ்ணு ஹரி திருவிக்கிரம ஜனார்தன திருவிநாத நாராயணா இதீவ சுபதானியா படத்தி நாமதேயானத்தை மதஸ்தி அமாவசியத்தா நரகப்பாத தீபி குதாக அவனால் ஸ்ரீசுதனியாக்கு அசியசானா தோன்றிதாக சந்திரந்தி சொந்தம் லக்ஷ்மி பத்மா ஜலதனையா விஷ்ணு பத்மீங்கிறேசி என்னாமி சுதி பரிபனாமி ஏன் ஆவர்த்தயன்கள் நேரத்தில் சொல்லப்பட்ட திருநாமங்கள் அதை யாரு ஆவர்த்தி பண்ணிருக்காரோ அவளுக்கு திருப்பி புனராவர்த்தி கிடையாது, சம்சார ஆவர்த்தி கிடையாது. நமக்கு நாமசங்கீர்த்தனம் கூட ஒரு அங்கம், அவளை தான் நாமசங்கீர்த்தன அங்கம் தான், அது பிரதானமான இது கிடையாது, உபாயம் இல்லை. பிரதானமான உபாயம் பக்தி யோகம் பிரபக்தி இவைகள் தான், அவைகளை கொண்டு பண்ணணும். அதனால வேற ஒண்ணுமே இல்லையே. அப்படி இருக்க இது சுவாமி சாட்சி பேருனாக்கா இது என்ன அர்த்தம், இது பரம்பரையா நமக்கு உபகாரகம், மோட்சத்துக்கு மோட்சத்துக்கு பரம்பரையா உபகாரகம் அவ்வளவுதான். அது அவர் சாய்க்கிறார். அதே நாம செஞ்சிருந்தா போறோம்னாக்கா அப்ப சரணாகி எதுக்குவோ கிரந்தங்கள் போதிய நியமனர் எவ்வளோ சரணாகி பற்றி கிரந்தங்கள் எத்தனை விசாரங்கள் எவ்வளோ வாத பிடிவாதங்கள் எவ்வளோ நிர்ணயங்கள். அதனால இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பிரசஸ்தியம் பிரசஸ்தி பண்றது அவ்வளவுதான். அந்த மாதிரி தெய்வம் சொல்றார். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மாதத்தெல்லாம் பிரதிஷ்டி பண்றது ஸ்தோத்திரம் எடுத்து வந்துருக்குது. அத போய் நீங்க ரொம்ப பெருசா எடுத்துக்க வேண்டாம். அதனால இதுதான் களம். அங்க இருக்குது ஏற்ற இனி அரண்ய ஸ்ரத்தா தபயுக்தி பார்த்ததை அரண்யத்திலையும் வந்து அரண்யத்துல யாரு ஸ்ரத்த தபசு அப்படின்னு உபாசிக்கிறாளோ இதெல்லாம் வந்து தபஸ் எல்லாம் யார் பண்ணுவா, சன்னியாசிகள் வானப்பிரஸ்தால் இவனா காட்டுல போய் பண்ணுவா, அவருக்கு அதான் ரூபம். அதனால பெரியாண்டவன் எழுந்து விழுந்தான் ஒரு கோர கோரப்புல நங்கி இருக்குமா அத பாதி சன்னியாசி பேரா புரியாண்டவன் காலக்ஷேபம் பார்த்துட்டு பேரா அங்க அஷ்டதி கிஜங்கள்லாம் பிரச்சனா அப்படின்னாலும் அது காலத்துல அந்த மாதிரி இருப்பா சன்னியாசிகள் அதெல்லாம் இருக்கே அப்படின்னா அது கூட தப்பு. அந்த ஆசிரமத்தை பத்தி சொல்லல, தேவையானது சொல்றது, அர்ச்சிதாதி மார்க்கம் இருக்கு பாருங்க அது சொல்றது, அர்ச்சிதம் அபிசம்பாவின் இருக்கு. அதனால அர்ச்சிதாதி மார்க்கத்தை படிக்க வேண்டியது வச்சு ஆசிரமத்தை படிக்க வரல. அதனால இந்த இடத்துல வந்து எந்த விஷயமும் இல்லை. ஆனால் இன்னொரு வாக்கியம் ஒன்று இருக்கு, எவ்வளவு அக்னிஹோத்திரத்தை விட்டு வாழும் அக்னியை விட்டுட்டு சன்னியாசனம் வாங்கி போகணும். அவன் என்ன பண்ண தெரியுமா, தேவதைய பராக்கிரம வீரியம் எடுத்து பார்ப்போம், அதை அழிச்சு விடுறான். நம்ம எவ்வளவுக்கு ஒரு ஹோமங்கள் எல்லாம் பண்ணி யாகங்கள் எல்லாம் பண்றோமோ அவ்வளவு கவலை தேவதைகளுக்கு வீரியம் சேர்றது, சக்தி சேர்றது. நாம அதை விட்டுட்டு இந்த அக்னிஹோத்திரங்கள்லாம் விட்டுட்டோம்னாக்க, அக்னியை விட்டுட்டோம்னாக்க அப்போ தேவதைகள் வீரியத்தை நம்ம கொண்டு போடுறோமா அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அதுக்கு நீ என்ன சொல்லுவ, அப்போ அக்னிஹோத்திரம் பண்ணிட்டேதான் இருக்கணும்னு அர்த்தம். அதனால சன்னியாசமே வாங்கிக்கூடாது, சன்னியாசமே கிடையாது, இல்லாத ஒண்ணத்தையும் கல்விக்க வேண்டாம், இதெல்லாம் அனுவாத ரூபம் அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினால தேவனி வரை சொல்றேன். பராமரிசம் தேவனி, தேவனி வரை சொல்ற பராமரிசம், பராமரிசம் அர்த்தம் அனுவாதம் அர்த்தம், அனுவாதம் அர்த்தம்னா இங்க ஏன் அசோதனாச்ச சோதனை அப்படின்னா கட்டளை இடுறதுன்னு அர்த்தம், இது பத்து அசோதனைனாக்கா கட்டளை இடப்படவில்லை, கட்டளை இருக்க இல்லாததுனால அதாவது விதிவாக்கியம் இல்லை, விதிக்கப்படணும் அர்த்தம். அது மட்டும் இல்ல அபாதி அபாதம் என்னது, என்ன சொல்லுக்கு வீரஹா வாயேஷ தேவானாம் யோ அக்னிவாசது, எவனவன் அக்னியை ஒத்துறானோ அவன் தேவர்களுடைய வீரத்தை தேவர்களுடைய வீரியத்தை அவன் வந்து இது பண்ணலாம், தேவனுடைய வீரியத்தையே அவன் திணுவான் அழிச்சுடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம், எப்பொழுதும் அக்னி அர்த்தம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால பிரம்ம வித்தியோ ஒண்ணு இல்ல, அந்த பிரம்ம வித்தியம் இருக்கு, அது என்னதுன்னா ஜீவனை பத்தி தான். அது சன்னியாசிகளுக்கு எல்லாம் கிடையவே கிடையாது, சன்னியாசியும் இல்ல வேணா சன்னியாசாசனமும் ஒண்ணு கிடையாது அப்படின்னு தெய்வில் ஆட்சேபித்தார். அதுக்கு பதில் அனுப்பேயும் பாதராயனஹா அப்படின்னு சொல்ற என்ன அர்த்தம், இது வந்து சாமியச்சுதி, நீ கிரகஸ்தன் இருக்குன்னு சொன்னியா, கிரகஸ்தன் இருக்குன்னு சொன்னியானாக்கா அதுலயே சன்னியாசியும் அங்க இருக்கு ஆசிரமும் சொல்ற, கிரகஸ்தாசிரம் இருக்குன்னு சொன்னியானாக்கா அதற்கு சமமாக சன்னியாசாசிரமும் படிக்கப்பட்டிருக்கு. அதனால பிரயோ தர்மஸ்கந்தாக தர்மத்தினுடைய மார்க்கம் மூணு விதமா இருக்கு, அந்த வாக்கியமே இருக்கு, பதமம் பிரதமஹா சிதியஹா திதீயஹான் இருக்கு. முதலாவது பிரம்மச்சரியாசிரமம், இரண்டாவது கிரகஸ்தாசிரமம், மூணாவது வானப்பிரஸ்தாசிரமம் சன்னியாசாசிரமம். ஏன்னா ரெண்டு பேருமே காயக்ரேசம் தபஸெல்லாம் பண்ணுவா அப்படின்னு இருக்கு. அதனாலே தெரிஞ்சுக்கோ கிரகஸ்தாசிரமம் எப்படி இங்க சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரியாகவே சன்னியாசாசிரமம் படிக்கப்பட்டிருக்கு. அதுல ரெண்டுத்தையும் ஒத்துக்கணும். ஏன்னா அங்க என்ன இருக்குன்னு அவன் கேட்கிறான், அங்க என்ன இருக்கு, யஜ்ஞம் தானம் அத்யயனம் தபசு பிரம்மச்சரியம் தான் இருக்கு. இவன் வந்து யாகம் பண்றான், அத்தியனம் பண்றான், கிரேஸ்தன் யாகம் பண்றான், தானம் பண்றான், அவனும் தபஸ் பண்ணலாம், அவனுக்கும் பிரம்மச்சரியம் உண்டு, பிரம்மச்சரியம் உண்டு அவனுக்கும். அதாவது என்னன்னாக்கா, சில காலங்கள் இருக்கு, அந்த காலத்துல அவன் கிருஹிணியோட சேவலைன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவன் பிரம்மச்சாரி தான், அவன் சில நல்லா இருக்கு. அதனால இந்த மாதிரி கிரேச்ச பிரம்மமும் சொல்லப்படுறது, ஏன்னா பிரம்மச்சரிய மோசப்பட்டோ யாருங்கெல்லாம் அவனுக்கு தான் இருக்கு. அதனால சன்னியாசி எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அதுவும் தப்பு. ஏன்னா அந்த வாக்கிங் எடுத்து தர்மத்துக்கும் மூணு நாள் தர்மம் ஒன்னும் ரெண்டு மூணு வரைக்கும் சொல்லிட்டு போறது, ஒன்னும் ரெண்டு மூணு சொல்லிச்சு என்ன இருக்குது, யஜ்யஹா அத்யயனம் தானம், யாகம் பண்றது, அத்யயனம் பண்றது, தானம் பண்றது, இதெல்லாம் கிரகாசனத்தில் தான் சொல்லப்படுறது. ஏன்னா அத்யயனம் இருக்கா வேத அபியாசம் நடத்தும், பிரம்மச்சாரியா இருக்கவே அத்யயனம் பண்ணலாம். அப்ப சன்னியாசி கிரகத்தை என்ன பண்ணுவாங்கக்கா, வேத அபியாசம் பண்ணணும், எப்போதும் பிரம்மயஜ்ஞம் இருக்கணும், அது கிரமம். அதனால இது வந்து வேத அபியாசத்தை பத்தி சொல்றது. அது மாதிரி தபஸ் அப்படின்னாக்கா என்ன சொன்னா, வைதானுசான் பரிவராஜகான் சன்னியாசிகள் இதான் ரெண்டு பேரும். ஏன்னா அவளுக்கு தபஸ் தான் பிரதானம், தபசோ சிங்கமா நடக்கிறாங்க. தபஸ் என்ன நினைச்சா, காயக்லேஷம், உடம்ப வருத்திக்கணும், எட்டு கவனம் தான் சாப்பிடலாம் ஒரு சாதம், தன் கையால் எடுத்து சாப்பிடுற வரந்தோ எட்டு கவனம் தான் சாப்பிடணும், மற்றபடி பஸ்டா கூட சாப்பிடக்கூடாது. என்னென்னமோ அவளுக்கு சொல்ற தர்மங்கள், அதனால உடம்ப வருத்திக்கிறது தான் சன்னியாசாஸ்திரம். எவ்வளவு கூட சன்னியாசாஸ்திரம் இருக்கோ அவ்வளவு கூட அவன் உடம்ப வருத்திக்கணும். வைகாலமும் சரி, வைகாலமன்னாக்கா இது வானப்பசன், அவன் ரெண்டு பேருக்கும் சொல்றது. அதுக்கப்புறம் பிரம்மச்சாரியும் அந்த வாக்கியம் இருக்கு, அதனால பிரம்மச்சாரி வாசிண்டே இருக்கணும், எப்பொழுதும் புலன் ரக்கம் இருக்கணும், இந்திரிய நிகரம் பண்ணி புலன் ரக்கத்தோட இவன் என்னன்னாக்கா அவன் பிரம்மச்சாரின்னு பேரு. அதனால அவன் சொல்லிட்டு அந்த வாக்கியம் அதான் சாந்தோஜியத்தில் பிரம்ம சம்ஸ்தக அமிர்தமயதி அவன் பூர்வத்துக்கு சொன்னான். பிரம்ம சம்ஸ்தன்னாக்கா வந்து அது இவனுக்கு யாருக்கு கிரேசனுக்குதான், ஏன்னா அது யாரெல்லாம் பண்றான் அப்படி இப்படின்னா அவன் சொன்னான், அது கிடையாது. பிரம்ம சம்ஸ்தான் என்ன இருக்கும், பிரம்மணி சம்ஸ்திதி, பிரம்மத்துல இது பண்ணணும், சிறவா மனசு வைக்கணும், பிரம்மத்திலேயே மனசு வைக்கணும், இதுதான் பிரம்ம சம்ஸ்தை, பிரம்ம சம்ஸ்தான் பேரு. பிரம்மணி சம்ஸ்தா சம்ஸ்திதி அது பிரம்ம சம்ஸ்தம், பிரம்ம சம்ஸ்தம். அந்த பிரம்ம சம்ஸ்தமா இருக்கிறது பிரம்மச்சாரிக்கும் உண்டு, கிரகஸ்தனுக்கும் உண்டு, வானப்பிரஸ்தனுக்கும் உண்டு, சன்னியாசிக்கும் உண்டு, நாலு பேருக்கும் உண்டது. ஏன்னா மனச நிலநிறுத்தி பெருமாள்கிட்ட சேர்றது, பெருமாள்கிட்டயே லைக்கி வைக்கிறது, தியானம் பண்ணிட்டே இருக்கிறது, உபாசனம் பண்ணிட்டே இருக்கிறது, அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது எல்லாருக்கும் உண்டாச்சு, எல்லா ஆசிரியம் உங்களுக்கும் அது பொதுதான். அது வந்து நீ கிரகத்தனம் ஓடியாருன்னு சொல்ல முடியாது, அதனால இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பார்க்கறதுனால அனுப்பேயம் அனுப்பிக்கணும், விதிக்கப்பட்டதான் எடுத்துக்கணும், விதிக்கப்பட்டதான் தான் எடுத்துக்கணும், வேற வழி இல்லை. ஏன்னா நீங்க அனுவாதம் சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னா, முன்னாடி எங்கேயோ சொல்லப்பட்டது, தெரிஞ்சு கொள்ளப்பட்டது, முன்னாடி எப்ப தெரிஞ்சிருந்தோமோ அதை திருப்பி சொல்றதுதான் அனுவாதம் இருக்கும். முன்னாடி எங்க சொல்லப்பட்டது, முன்னாடி எதுவும் இல்லை, இங்கதான் சொல்லப்படுறது. அதனால அபூர்வமான விஷயமா இருக்கு, முன்னாடி சொல்லப்பட்டதுதான் அனுவாதம், அனுவாதமா இருக்கும். இங்க முன்னாடி எங்கேயும் சொல்லப்படலையே, சொல்லப்படாத விஷயம் சொல்லிருக்கு. அதனால மூணு மார்க்கங்கள், தர்மத்துக்கு மூணு மார்க்கங்கள். அதுல வானப்புத்திரம் வந்துருவார். அதனால எல்லா அவசரமும் இருக்கு. எல்லா அவசரம் வந்ததுனாக்கா அந்த எல்லா ஆசிரமத்துக்கும் பிரம்ம வித்தியம் உண்டு. அப்போ சன்னியாசிக்கும் ஆசிரமம் உண்டுன்னு சொல்லிட்டு உண்டு. அவளுக்கும் பிரம்ம வித்தியதான் தியானம் உண்டு. ஆனா அவளுக்கு கர்ம அனுஷ்டானம் இல்லை, அது இல்லாததுனால. அப்போ கர்மாவை எப்படி அங்கமா இருக்கும்? அதனால இதெல்லாம் விஷ்ணுபுராணத்திலையும் பராசரன் எச்சரிக்கப்படும். பகவான் பராசரன் பாஷிக்காரு அவன் நான் சொல்லிட்டு போயிட்டேன். பிராமன் சன்னியாசினம் சுத்தம், அதாவது பிராமணா இருக்கு. அந்த பிராமணர்களுக்கு எல்லாம் அதாவது காட்சியில பூஜாபதி ஸ்தானமாகும். அதனையும் சன்னியாசிகளுக்கோ நான்கு பிரம்மாவங்களுக்கு ஸ்தானமாகும் அப்படின்னு அந்த வாக்கியங்கள் இருக்கு. அதனால ஏகாந்திரஸ்தரா பிரம்ம யாகினோ யோகினோ ஹியேன் தேஷாந்த பரணம் ஸ்தானம் எப்படி பசந்தி சூரியா பராஜரன் சொல்றது. ஏகாந்தியாக பெருமாளையே நினைச்சு நிற்கிறவா ஏகாந்தியன் நம்ம பெருமாளத்திற்கு வேற யாரும் நினைக்க மாட்டார். ஏன்னா சதா எப்பொழுதும் பிரம்மத்யாயினாகும். பிரம்மத்தையே பரபிரமத்தையே உபாசனம் பண்றவா, தியானம் பண்றவா, அவனால் யோகிகள். அவளுடைய ஸ்தானம் எது தெரியுமா? நித்தியசூரியர்கள் எப்பொழுதும் பாசம் இருக்கா பாருங்கோ. எப்படி பசிந்து சூழையா சூழையா நித்தியசூரியன் தான் எப்பொழுதும் கேட்டு இருக்கலாம். சத்திய ஸ்நாத்தனம் பிறகும் சதா பசிந்து சூழையா கேட்டுட்டே இருக்காரு. அது அந்த ஸ்தானம் அது, அதுதான் இவாளுக்கும் ஸ்தானம் அப்படின்னுட்டு பிரம்மனிஷ்டால் எல்லாருக்குமே பிரம்ம பிராப்தினம் பலன். அது எல்லா ஆசிரமத்துக்கும் உண்டு, இந்த ஆசிரமத்துக்கு இல்லை, அந்த ஆசிரமத்துக்கு இருக்கு அப்படின்னாலும் என்ன சொல்ல முடியாது. எல்லாருக்குமே இருக்கு. அதனால ஏழெல்லாம் கூட நல்லா இருக்கணும். அந்த காலத்துல வாங்க எல்லாம் ஆபசன்யாசம் வாங்கிக்கலாம். என்ன அர்த்தம்? போக போறோம், இந்த சரியா மரணம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டா போறோம். உடனே ஒரு யோகிகள்கிட்ட போய் சன்னியாசிகிட்ட போய் ஆபசன்யாசம் வாங்கிக்கலாம். கரெக்டா சாப்பிடுவா, சாப்பாட்டா உட்குருவா, அப்படியே போய் தெரிஞ்சே இருக்கா. என்ன எல்லா ஆசிரமத்தையும் பார்த்து வரும் ஜீவனத்துல. அதுவும் ஒரு தர்மம் முடிஞ்சோம், அதெல்லாம் பண்ணி போகலாம். அதுக்கான அது அப்படின்னு இருக்கு. அதனால இதை நம்ம அனுப்பி தேவணும். அதனால நீ இன்னொன்னு அந்த வாக்கியம் ஏற்று இமே அரண்யே அரண்யத்தில் தபஸ் பண்ற அதனால சன்னியாசம் ரொம்ப நாம சொன்னோம். அது கிடையாதுன்னு சொன்னாங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னாக்கா இங்க தேவயானம் அனுப்பிக்கப்படுறது, அடுத்தவாதம் அனுப்பிக்கப்படுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவே தப்பு. விதிக்கப்பட்டுட்டோம். யாருக்கு விதிக்கப்பட்டது? யாரு பிரம்ம வித்யான இஷ்டாலோ அவளுக்கு, அவள் சன்னியாசம். அதனால அதுவும் உண்டு. அதனால எந்த விஷயத்துல பார்த்தாலும் இதுதான் கண்ணன். அதுக்கப்புறம் அவன் சொன்னா வீரஹாவா அப்படின்னு சொல்லி யாரு யாரு வந்து அக்னியை விட்டுருவாரோ அவன் தேவையத்தையே அழிச்சிருவா. அது உண்மை. அது யாருக்கு தெரியணும் அப்படின்னா லோகத்துல சாமானியமா இருக்க பார்த்தோம். அவளுக்கு தான் பிரம்ம தியானத்தாளுக்கு இல்லை. பிரம்ம தியானத்தால் கிரகஸ்தாளா இருந்தாக்கா அவ எப்பொழுதும் அக்னிவாதம் பண்ணிருக்கலாம். சன்னியாசியா போயிட்டாக்கா அவன் விரக்தி வந்துருச்சு. விரக்தி வந்ததுக்கு அவன் என்ன பண்ணா? எல்லாத்தையும் விட்டுட்டு நாராயண யோகம் நின்றுக்கணும். நாராயண நாராயண நாராயணன் சொன்னாவா. அதனால கேள்வி கூட போறும் போறோம் நாராயண நாராயணன் அதான் சொல்லுவா. இதுதான் காரணம். அதனால இங்க வந்து அவிரத்த விஷயம் அது அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். அனுப்பேயும் மதுராயணா, மதுராயண மனுஷன் இருக்கிறவங்க போங்க. ஏன்னா சாமி சுதி சமமா இங்க உதப்பட்டிருக்கு, அதனால சாமி சுதி அப்படின்னு சொல்லிட்டு நீ பராமரிச்சு அது அனுவாத பட்சமோ விதான பட்சமோ எல்லா ஆசமும் உண்டு அப்படின்னு சொல்லி முடிச்ச. இப்ப கடைசி சூத்திரத்தில் என்ன சொல்ற, இது அனுவாதமே கிடையாது, இது விதிப்பத்தியம் தான். ஏன் அப்படின்னா விதிர்வா தாரணம் நமக்கு இது விதிதான் இருக்கல இருக்கு. இந்த வா அப்படின்னா உறுதிபட சொல்றது, இது விதியாகத்தான் இருக்கும் தமஸ்கந்தான்றது. ஏன் அப்படின்னாக்கா இது வந்து நமக்கு தெரியாது, தெரியாத விஷயத்து சொல்றது. ஏன்னா தாரணம் இருக்கு, அதாவது அக்னிஹோத்திரம் பண்றதோ அக்னிஹோத்திரம் பண்றதுக்குன்னா அவ பராமரிச்சுட்டான்னு அவ போயிட்டாங்க, அவளுக்கு அக்னிஹோத்திரம் உண்டு போன வழக்கு அக்னிஹோத்திர பிரகாரத்தினால்தான் அவளுக்கு தகன நமஸ்காரம் பண்ணணும். அப்ப பண்ணிச்சு என்ன ஒரு பாத்திரம் சிறுக்கு கரண்டு மாதிரி இருக்கும், அதை வந்து எடுத்துக்கலாம். சமித்த வந்து சமித்த ஒன்று எடுத்துக்கலாம், அந்த சமித்த வந்து அந்த பாத்திரம் அந்த சிறுக்கு பாத்திரம் கரண்டு மாதிரி இருக்கு, அது கீழே வச்சுட்டு போகும். இதுதான் அங்க சொல்றது, அதத்த சமீபம் பாரதம் அனுத்ரவே இது அதஸ்தாக்கு கீழே வச்சுக்கணும், கீழே வச்சுட்டு அந்த கீழே அந்த பாத்திரத்து கீழே சிக்கு கரண்டி மாதிரி ஒரு நீட்டா இருக்கும், அதை நெய் எடுத்துட்டு கீழே வச்சுக்கணும். சமைத்த நீ விதிப்படுத்தினோம் அனுப்பவே அதை சின்ன போகணும் இது விதிப்படுத்தினோம். ஆனால் உபரிகி தேவையோ தாரையும் அதை தேவதைகளுக்கு சமைக்க சமைத்த அந்த சிற்பாத்திரத்தை மேல வச்சுக்கணும் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இத பாருங்க, அனுகிரவே அப்படின்றது விதிப்பத்தியம், ஆனா உபரி தேவையோ தாரையத்தி தேவதைகளுக்கு மாத்திரம் அந்த பாத்திரம் இருக்கு பாருங்க அது மேல வச்சுன்னு போகணும் அப்படின்னு சொல்றது. இங்க தாரையத்தின்னு பிரசன்ட் நிகழ்ந்து அவசரத்து அபூர்வமான விஷயம் தேவதை இருக்குன்னா சமைக்க அந்த சிற்பாத்திரத்து மேல வச்சுக்கலாம். நமக்கு தெரியாத விழிப்பு, தெரியாத விழிப்பு சொல்றதே இது வந்து என்ன பண்ணுங்க வந்து திவ்யாத்தான் இருக்கணும். அபூர்வமான விஷயம் சொல்லப்படுறது திவ்யாதான் எடுத்துக்கணும் அப்படின்னு அவளே நிர்ணயம் பண்ணிட்டார் நினைச்சுக்காரு. அதனால என்ன அனுவாதமாக சொன்னா கூட அல்லது நிகழ்காலமாக சொன்னா கூட அபூர்வ விஷயமா இருக்கிறதுனால இது விதிப்பத்தியம் தான். இந்த விதிப்பத்தியத்தை கொண்டுதான் நம்ம பேசணும், விதிப்பத்தியமா தான் எடுத்துக்கணும். இது விதிர்வா தாரணமாக அப்படின்னு இருக்கு. திஷ்டாக்னிஹோத்திரம் பேர், அதாவது ஒரு அக்னிஹோத்திரி பரமதிஷ்டர், அவர் அவருடைய மரணத்துக்கோசரம் அக்னிஹோத்திரம் பண்ணி சஸ்காரம் பண்ணணும். அந்த அக்னிஹோத்திரத்துல இதை வந்து பண்ணணும், சமைக்க கீழே வச்சுட்டு பண்ணணும் இருக்கும். அங்க நீயே பண்ணிருக்கியே அது அனுவாத சுரூபமாக தான் இருக்கு. ஆனாலும் கூட நீ வந்து என்ன பண்ணா திடீரா ஆசிரியிருக்கிறார், ஏன்னா அப்பாத்தனை போயிடுச்சு. உனக்கு தெரியாத விஷயத்த அது சொல்றது உபரிசி தேவையோ தாரையத்தி தாரையே சொல்லணும், தாரையே அப்படின்னு சொல்லல தாரையத்தி அதனால அங்க என்ன சொல்ல முடியும், அவ சொல்றதா விதிஷ்டு தாரணி அப்படின்னு இது விதிதான், தாரணத்துல விதிதான் தெரியும். ஏன் அபூர்வத்வா அபூர்வமான விஷயம் இது. அவனுக்கு அபூர்வமான தெரியாத விஷயம் இது. எனக்கு தெரியாத விஷயம் தெரியாத விஷயம் தெரியாத விஷயத்தை சொன்ன அது பிரசங்கத்தில் இருந்தா கூட நாம் அதை ஏற்றுக்கிட்டுதான் ஆகணும். நாம ஏற்றுக்கிட்டுதான் ஆகணும். ஆகவே இந்த இடத்துல தயோ தர்மஸ்கந்தம் இருக்கு. அதை வந்து நம்ம அது நிகழ்காலத்தில் சொல்லப்பட்டாலும் விதிப்பட்டியல் இல்லாட்டாலும் அந்த விதியாகத்தான் ஏற்றுக்கணும். ஏன்னா அபூர்வமான விஷயம் சொல்லப்பட்டது. இன்னொன்று ஏற்கனவே பார்த்துருக்கோம். சோழகத்தின் நினைச்ச ஜாபால சுதி சொல்றது பிரம்மதரியம் சமாப்பிய பிரம்மதரியத்தை முடிச்சுட்டு கிரகஸ்தனா மாறிடணும். கிரகாக்கு மணி பூத்யாம் கிரகஸ்தாசனத்தை இருந்து வனப்பிரசாசனத்துக்கு மாறணும். அப்புறம் பிரபரது சன்னியாசாசனம் வாங்கிக்கலாம். எது செய்து சிறப்பான இல்லைன்னா இல்லை எனக்கு இந்த கிரகாசனம்லாம் வேண்டாம், எனக்கு லட்சியம் பெற்று வைராக்கியம் வந்துடுச்சு, எனக்கு எளிமையான வஸ்தி அப்படின்லாம் கிடையாது. எல்லாம் கிட்ட எனக்கு வேண்டியதெல்லாம் பெருமாள் அப்படி அவன் பிரம்மச்சரியா இருக்க சன்னியாசாசனம் வாங்கினான்னு சொல்லுவோம். அது சொல்றது பிரம்மச்சரியாதே பிரபதே கிரகாத்யா வனாத்யா பிரம்மச்சரியாசனத்தையாவது வாங்கிக்கலாம், கிரகாசனத்தையாவது வாங்கிக்கலாம், வானப்பிரசாசனத்தை வாங்கிக்கலாம், எப்படி வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அது மட்டும் ஒருத்தனுக்கு பகல்ல வைராகி வந்தது, பகல்ல வைராகி வந்ததா அப்பவே சந்தோஷம் வாங்கிடுது. நாம் நட்சத்திரம் பார்க்க வேண்டாம். அது மாதிரி ராத்திரி வந்தது அப்பவும் வாங்கிட்டு விடலாம். இப்படி இருக்கிற வாங்கி பாந்துட்டு எல்லாத்தையும் சூட்டி போட்டான். ஒரு கௌதீகத்தை கட்டிட்டு திரும்பி பார்க்காம போயே போயிட்டான். சந்தோஷம் வாங்கிட்டு எப்ப விரக்தி வருதோ அப்பவே வாங்கிட்டு, எப்ப விரக்தி வருதோ அப்பவே வாங்கிட்டு. அதனால என்னாச்சு, இது பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ எப்போ சன்னியாசாசனம் வாங்கிக்கலாம். அதுல ஒரு முயற்சியே கிடையாது. விளக்கி தான் முக்கியம். வைராக்கியம் வந்துருக்கீங்க, அதனால இதுதான் விசேஷம். அதுவே சன்னியாசாசனம் ஒண்ணு இருக்குது. அதனாலதான் இப்படி ஆசிரமங்கள்லாம் நிறைய சத்தமோட இருக்கு. இன்னொன்னு அவன் வந்து கரைக்கிற குழந்த மூணு நிலங்களோட பிறந்தான். பித்ருகடன், ரிஷிகடன், தேவகடன் பக்கம் அதெல்லாம் இருக்கேன்னா எல்லாமே வைராகியம் இல்லாதவனுக்கு, அதெல்லாம் வைராகியம் இல்லாதவனுக்கு இருக்கான். இப்ப சன்னியாசாசனம் வாங்கிட்டு இருக்கா, அவன் என்ன யாகம் பண்றதில்லை, கோபம் பண்றதில்லை, பிச்சில் தர்ப்பணம் கிடையாது, வாழ்க்கை அது மாதிரி சிராதம் கிடையாது, எதுவுமே கிடையாது வாழ்க்கை, எதுவுமே வாழ்க்கை இல்லை. அதனால எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லாததுனால அவர் என்னக்கா விரக்தியினால சன்னியாச ஆசிரமத்தை வாங்கிட்டு அவர் இருக்கா. அவனால வாழ்க்கை எதுவுமே கிடையாது. அதனால அவருக்கு இந்த கடன் அந்த கடன் கேள்வி கிடையாது, கடனே கிடையாது. கடன் யாருக்கு இருக்குன்னு அது வைராக்கியம் இல்லாமல் எப்ப தாய் சின்ன மாட்டின் அவனுக்கு தான் அது. அதனால பிரம்ம வித்தியைகள் இருக்கு. அந்த பிரம்ம வித்தியைகளுக்கு கர்மாக்களே அங்கமாக நாலு ஆசிரமத்துக்கும் பிரம்மச்சரிய பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி நாலு பேருக்குமே இந்த பிரம்ம வித்தியை உண்டு. அதனால இந்த பிரம்ம வித்தியினாலதான் புருஷார்த்தம் கிடைக்கும். அதனால ஒவ்வொருத்துக்கும் அவன் ஆசிரம தர்மத்தை அனுப்பிக்கணும். அனுப்பிச்சாக்க அந்த ஆசிரம தர்மத்தை துவாரா மோட்சத்துக்கோசரம் உபாசனம் பண்ணணும். அந்த அதிலிருந்துதான் எல்லா புருஷார்த்தமும் கிடைக்கும். அதனால இப்ப என்னன்னாக்கா பிரம்ம வித்தியன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரம்ம வித்தியை கர்மாவுக்கு அங்கமாகவே ஆகாது. ஏன்னா சன்னியாசிகளுக்கு எல்லாம் கூட பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு. சன்னியாசாசன் இருக்கு, அவளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு. அதிகாரங்களா இருக்கிறதுனாலேயே அவளுக்கு கர்மா கிடையாது. ஆகவே கர்மாவுக்கு பிரம்ம வித்தியை அங்கமே இல்லை. அதே ஒரு கிரகஸ்தன் பிரம்ம வித்தியை அனுப்பிச்சாக்கா அவனுக்கு அந்த பிரம்ம வித்தியைக்கு கர்மாக்கள் அங்கமாக இருக்கும். அதனால பிரம்ம வித்தியினால்தான் நமக்கு பரம புருஷார்த்தம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த இந்த 20 சூத்திரங்கள், இந்த அதிகரணம், 7 ஸ்லோகங்கள் இவைகளை கொண்டு சுவாமி தேசிகனும் எந்தனமானாலும் சூத்திரகாரரும் அழகாக சொல்லி முடிச்சுட்டார். இப்படியாக புருஷார்த்த அதிகரணமானது அழகாக முடிஞ்சு படித்தோம். கவிதார்க்கிய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.